பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, அப்புறம் கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. சிவந்த கன்னங்கள் ரோசாப்பு, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பு, சிரிப்பு மல்லிகைப்பு. சிறு கைவாளை கொஞ்சிடும் கொய்யாப்பு, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பு, மைவிடி ஜாடைகள் முல்லைப்பு, மணக்கும் சந்தனப்பு. சித்திரமே நீ தாழம்பு, சேலை அணியும் ஜாதிப்பு, சிற்றிடை மீது வாழைப்பு, ஜொலிக்கும் செண்பகப்பு. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பு, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பு, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பு, சிரிப்பு மல்லிகைப்பு. நடப்பவள் என தழுவ காத்து கிடப்பவள், செந்தமிழ்நாட்டு திருமகள், எந்த தாய்க்கு வாய்த்த மருமகள். சிந்தையில் தாவும் பூங்கிழி, அவள் சொல்லிடும் வார்த்தை தேந்துளி. அஞ்சுகம் போல இருப்பவள், கொட்டு மாறிவி போல சிரிப்பவள். மெல்லிய தாமரை காலெடுத்து நடையை பழகும் பூந்தேறு, மெட்டியை காலில் நான் மாட்ட மயங்கும் பூங்கொடி. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பு, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பு, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பு, சிரிப்பு மல்லிகைப்பு. சிறு கைவாளை கொஞ்சிடும் கொய்யாப்பு, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பு, மைவிடி ஜாடைகள் முல்லைப்பு, மணக்கும் சந்தனப்பு. சித்திரமே நீ தாழம்பு, சேலை அணியும் ஜாதிப்பு, சிற்றிடை மீது வாழைப்பு, ஜொலிக்கும் செண்பகப்பு. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பு, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பு, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பு, சிரிப்பு மல்லிகைப்பு. நில ஒளி அவள் சீலென தீண்டும் பனித்துளி, கொஞ்சிடும் பாத கொலுசுகள், அவை கொட்டிடும் காதல் முரசுகள். பழத்தை போல இருப்பவள், வெள்ள பாகை போல இனிப்பவள், சின்னமை வெடி மெல்ல திறப்பவள், அதில் மன்மதராக பணிப்பவள். உச்சியில் வாசனை பூ முடித்து உலவும் அழகு பூந்தோட்டம், மெத்தையில் நானும் சீராட்ட திறந்த மோகனம். பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பு, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பு, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பு, சிரிப்பு மல்லிகைப்பு. சிறு கைவாளை கொஞ்சிடும் கொய்யாப்பு, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பு, மைவிடி ஜாடைகள் முல்லைப்பு, மணக்கும் சந்தனப்பு. சித்திரமே நீ தாழம்பு, சேலை அணியும் ஜாதிப்பு, சிற்றிடை மீது வாழைப்பு, ஜொலிக்கும் செண்பகப்பு. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பு, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பு, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பு.